श्रीमान वेंकटनाथार्य कविता श्रीकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृत्तिपर्यन्ताय ध्याय सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्रामनवद्विक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये कावननिङ्गल् क्रीडाम्बिकुलपतियप्पुळार्धम् प्रेमलर् सेवडिसेन्दु पणिन्धि அவர்தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் வெற்ற நம்பி ஆவலதூ புல் குலத்தரசே எம்மை காத்தருளே இப்போ சங்கல்பத்தினுடைய ஆறாவது அங்கம் பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு மிந்த நாலாவது அங்கம் அஞ்சாவது அங்கம் இந்த ரெண்டு அங்கங்களிலும் மகாமோகனுடைய ஆட்கள் காமன் வசந்தம் தர்த்தம் தந்தம் இப்படி குரோதம் இப்படி இவெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் விவேகனுடைய சமாதிய அழிக்கணும்னு பார்க்கிறார். அந்த விஷயங்களை பத்தி மகாமோகன் என்னென்னலாம் சொல்லி அனுப்புகிறான் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். நம்ம இந்த ரெண்டு அங்கங்கள்லயும் பார்த்தோம்னா எவ்வளவு நாஸ்திகவாதம் பண்ண முடியுமோ அவ்வளவு நாஸ்திகவாதம் பண்ணியாச்சு. சார்வாக்கு மக்கத்தை பத்தி அப்படி ஒரு சக்தியா சொல்லியாச்சு. இதெல்லாம் கேட்ட உடனே இது என்ன இப்படியேதான் போயிடுமோ இந்த மூணு எல்லாம் கூட ஒரு பயமா இருந்தது. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். இத்தனை நாஸ்திகவாதத்துக்கும் இப்ப பதில் சொல்ல போறேன். இப்போ இதுக்கு முன் ாம பஞ்சமோங்கஹா என்று இந்த அஞ்சாவது அங்கத்துக்கு பேரு டம்பா திபாலம்பம் இங்க டம்பன் தர்பன் இவாள் எல்லாம் சேர்த்துண்டு எப்படி எப்படி எல்லாம் என்ன பண்ணணும் என்னன்றதெல்லாம் பத்தி பண்ணது மாமோகன் மந்திரால பிரச்சனை பண்ணது குருமதியோட சேர்ந்தது ஒரு மனசுல ஒரு இருந்து அதனால நிறைவேற்ற முடியுமா என்னன்னு தெரியலையே. என்னுடைய எண்ணங்கள் சிகிச்சை தெரியலையே. இந்த புருஷன் வந்து விவேகன் அவன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யோகம் இருக்க பக்தி யோகத்துல தான் அவ இருந்துட்டு இருக்கா. அகையில இந்த யோகம் பண்ணிட்டு இருக்க சேர்த்துனாக்கா அந்த யோகம் சித்திட்டு போயிருக்கோம்னாக்கா அப்புறமா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். இதெல்லாம் விசாரம் இடம் கிடையாது. மோகம் இல்லாத இடம் இல்ல, தப்பாத இடம் இல்ல, அம்பம் இல்லாத இடம் இல்ல, எல்லாம் நாங்களா போக முடியாத இடமே இல்ல. ஒவ்வொரு தேசத்திலயும் ஒவ்வொரு புண்ணியக்ஷேத்திரத்திலயும் அவெல்லாம் அங்கே இருக்கிற தபசுகளுடைய மனசெல்லாம் அந்த தபசு ஏடுறதுக்காக பண்ணணும். லோகம் முழுக்க மகாமோகனுடைய ஆட்கள் அவளுக்கு அந்த புண்ணியக்ஷேத்திரங்களும் அவருக்கே எழுதி கொடுத்துறான். அவளுடைய மந்திரிமார்களுக்கே எழுதி கொடுத்துறேன்னெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நம்ம கீழ் அங்கத்துல நாம பார்ப்போம். அஞ்சாவது அங்கத்துல இப்போ நம்ம சொல்ல போறது ஆறாவது அங்கம். ஆறாவது அங்கத்துக்கு தொடர்பு வந்து மூணாவது அங்கத்துல இருந்து வரும். என்ன நாலாவது அங்கமும் அஞ்சாவது அங்கமும் முழுக்க முழுக்க பிரதிபட்சம் மகாமோகனுடைய பட்சத்தை பத்தி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கு முன்ன இவாள்லாம் என்ன பேசுனா விவேகன் பேசுனா அந்த புருஷனுக்கு புருஷனை எப்படியாவது மகாமோகன்லேருந்து விடுவித்து அவன் மோட்டம் அடையும் படவாக நல்ல கட்டியை அடையும்படியாக பண்ணணும்ன்றதுதான் விவேகனுடைய ஆசை. அந்த விவேகனும் சுமதியும் எந்த நிலையில அன்னைக்கு இருந்தா இப்ப என்ன பண்ண போற இதுதான் இப்ப நமக்கு இந்த தொடர்பு. அதாவது நம்ம ஆறாவது அங்கம் பார்க்க போறோம். இந்த ஆறாவது அங்கத்துக்கும் மூன்றாவது அங்கத்துக்கும் தொடர்பு. இந்த மூன்றாவது அங்கத்துல கடைசியில விவேகம் சொல்ற ததகமிக சாந்தியம் நியமம் அனுபால்ய பரபிரம்ம பிரவணம் மானசம் புருஷம் அபிரக்ஷாமி भवत्यपि शांति शांत्यादि परजन सेविता मंगलाचरण सौधम अधिरक्षण मत प्रत्यागमन प्रतीक्षा वर्ते था சொல்லி முடிச்ச. அதாவது அந்த நான் அதாவது முக்தி உபாய ஆரம்பா அப்படின்றது பேரு. ஜீவனுக்கு முக்தி உபாயம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான உபாயத்தினுடைய ஆரம்பத்தை மூணாவது அங்கத்துல சொல்லி சொன்னார். இப்ப அதுக்கப்புறமா இப்ப ஆறாவது அங்கத்துல எந்த இடத்துல போனோம்னாக்க மனசு நிம்மதியா இருந்து பெருமாளை தியானம் பண்ண முடியும்ன்றத தெரியப்படுத்துற விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். ஆகையால அந்த இடத்துல விவேக்கன் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு சாயங்கால வேலை பண்ண வேண்டியதாக இருந்திருக்கிற சந்தியாவந்தனம் முதலியெல்லாம் பண்ணிட்டும் பரபிரம்ம பிரவண மானசம் புருஷம் அபிரட்சாமி, புருஷன் ஏற்கனவே மகாமோகனுடைய பிடியிலேருந்து வெளில வந்தாயிப்போச்சு. இப்ப புருஷனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துருக்குன்னா பெருமாளை அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கு. அதுதான் முக்கிய குறிக்கோளாக இருந்துருக்கு புருஷனுக்கு. அப்படி இருக்கச்சே நான் என்ன பண்ணணும், அந்த புருஷனுக்கு என்னென்ன சகாயம் பண்ணணுமோ அத்தனை சகாயமும் நான் பண்ணியாகணும். அந்த சகாயத்தெல்லாம் நான் பண்ணிட்டு புருஷனை வந்து முக்தி உபாயத்துல முழுசா ஈடுபடும்படியாக பண்ண போறேன்னு விவேகன் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். அதோட கூட இப்ப தொடர்பு படுத்தி இப்போ இந்த அங்கம்ன்றது இப்ப நாம சொல்ல போறோம். எல்லா இடத்துலயுமே மின் அங்கத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு சொல்லணும். இதுக்கு முன்ன அஞ்சாவது அங்கம் முடியிட்டு என்ன சொன்னார், இப்ப அந்த விவேகனுடைய வார்த்தைக்கும் மகாமோகனுடைய வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம். விவேகம் சொல்லச்சு சாயங்கால வேலை வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும், ஆகையெல்லாம் சாயந்தரம் செய்யணும், அந்த நிர்வர்த்தனம் பண்றதுக்கு போகணும்னு சொல்லி சொல்றான். இந்த மகாமோகன் சொல்றான் மத்தியானம் வந்துட்டு பசியெடுத்து போட்டு சாப்பிடுற காரியத்தை நாம பண்ணுவோம்னு போறான். இவனுக்கு சாப்பிடுறதுலயே நோக்கு மகாமோகனுக்கு, விவேகனுக்கோ அவனுக்கு அவனுக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு சந்தியாவந்தனாலே தேவதா உபாசனம் பண்றதுலயே நோக்கு. இதுதான் இவன் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். இப்ப பசி எடுக்கிறது சாப்பிட போடலாம்னு சொல்லி கிளம்பிட்டா எல்லாரும். இப்ப அந்த மகாமோகன் ஒரு ராஜாவா இருந்திருக்கான். அந்த மகாமோகனுடைய வாயில் காப்பான், அவனுக்கு கஞ்சிக்கின்னு பேரு. வாயில் காப்பா இருந்துருக்கான், கஞ்சிக்கியா இருந்துருக்கான், வயசானவனா இருந்துருக்கான். பாவம் அவன் ஒவ்வொரு நினைச்சு போனோம் அதே மாதிரி அந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அப்புறமா விவேகமா போற விஷயத்த அடுத்ததா சொல்ல போறேன். இப்ப சொல்ற சகஸ்திர விஷயத்தை காட்சிக்கு அந்த சீன் முடிஞ்சு போச்சு, அந்த காட்சி முடிஞ்சு போச்சு. இப்ப புது காட்சி, அந்த புது காட்சி ஆரம்பிக்கச்சு கஞ்சிக்கு உள்ள நுழையிற ஸ்டேஜுக்கு வர, அந்த ஸ்டேஜுக்கு வரச்சு அவன் சொன்னான், அஹம் ஹி தேவஸ்ய மகாமோகஸ்ய தர்மசம்பவஹா ஸ்தம்போ நாம சதாகம பிரதிரோதகா பிரதிஹாரி அப்படின்னா, நான் யாரு தெரியுமா, நான் வந்து மகாமோகன் பெரிய ராஜா இருக்கிற அந்த ராஜாவனுடைய வாயில் காப்பான் நான். சரி, துவாரபாலகன் அர்த்தம். ஏன்னா எனக்கு ஒரு சிறப்பு இருக்கு. தர்ப சம்பவ ஸ்தம்போ நாம சதாகம பிரதிரோதக. தர்ப சம்பவ தர்ப்பம், அதாவது ஏற்கனவே மகாமோகனுடைய ஒரு ஆட்கள்ல தர்ப்பனும் குரோதன் தர்ப்பன் தம்பன் இவெல்லாம் ஒரு தப்பு சொல்லிருக்கணும் இல்லையோ, அதுல தர்ப்பனுடைய பிள்ளை நான். தர்ப்பன்றவன் ரொம்ப கொழுப்போட இருக்கிறவன் அர்த்தம், அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவன் அவன். அந்த தர்ப்பனுடைய பையன் நானு, என் பேர் தம்பன் பேர். இப்ப தம்பன்னாக்க ஸ்தம்போ நாம சதாகம பிரதிரோதகா அப்படின்னா, இந்த ஸ்தம்பன்னா என்னன்னு பார்க்கணும். இந்த கர்வத்தினால எல்லாம் தெரிஞ்சதாக நினைச்சிட்டு இருப்பான். அந்த எல்லாம் தெரிஞ்சதாக நினைச்சிட்டு இருக்கிறது கடைசியில பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியாததான் இருப்பான், ஒண்ணுமே செய்ய முடியாதவனாக இருப்பான் அவன். அப்ப அந்த ஒண்ணும் செய்ய முடியாதவனாக இருந்துட்டு இருக்கச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாத திக்குமுக்காடு இருக்கிறது இருக்கு. அந்த ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு திமிரோட இருந்துட்டு இருக்க அதுக்குதான் ஸ்தம்பன்னு பேர். அப்படியே திருத்தாப்புனார் ஏழு இருக்கச்சு எங்களை எல்லாம் பார்த்து சொல்லுவேன் சில சில காரியங்கள். அதுக்கு என்னப்பா சன்னிவேசம் வந்தா இதோ பித்திருக்காரியங்கள் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அதுக்கு ஒன்னும் பிரசக்தி இல்லை. எப்ப வருதோ அது வரச்சு அப்ப பாத்துக்கலாம். இப்ப என்னன்னு வாய்மண்டு இதுக்கெல்லாம் கிட்டையே வரமாட்டோம். அவரே என்ன பண்றாரோ அதுவே பாத்துப்போம். அவர் தர்ப்பணம் எல்லாம் பண்ணாருனாக்கா அதெல்லாம் யாரும் பார்க்கவே மாட்டோம், கிட்டையே போக மாட்டோம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அந்த சிராதாரிகள்லாம் கூட வரைச்சு ரொம்ப ஈடுபாடோட பண்ண மாட்டோம். அவர் என்ன சொல்றாரோ அதை மொத்தம் செஞ்சுட்டு இருப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்பவே பாரு நீங்க எல்லாம் வாசித்தங்கன்னு நினைச்சுட்டு எல்லாம் நமக்கு அன்னைக்கு வந்தா பார்த்தா செஞ்சுடலாம்னு நினைச்சுக்காதங்கோ. நீங்க எல்லாம் பெரியவர்கிட்ட சிக்ஷா பண்ணிக்கணும். நாங்கெல்லாம் இருக்கச்சேயே எது எது எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. இப்படி இருந்தா ஸ்தம்பமா ஆயிடுவோங்கோ, ஸ்தம்பமாட்டம் ஆயிடுவோங்கோ. ஒரு காரியம் உங்களுக்குன்னு வரைச்சே ஒரு காரியமும் உங்களால பண்ண முடியாது போயிடும் உபதேசம் பண்ணது. அப்புறம் நாங்கெல்லாம் கூட கூட போவோம், அவருக்கு முடியாது போச்சு. அவருடைய வார்த்தை தான் ஞாபகம் வருது, அந்த ஸ்தம்பன்ற வார்த்தை. அதாவது இந்த மாதிரி இருக்க கூடாது, நாம் போன்றது எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்றத அப்பப்போ உபதேசம் பண்ண வேறவர். ஸ்தம்பம் நாம சதாகமா பிரதிரோதகா பிரதிகாரி. எனக்கு இன்னொரு பெரிய குவாலிபிகேஷன் இருந்துருக்கா இந்த ஸ்தம்பனுக்கு. யாரும் நல்லா வந்தா அவனும் மகாமோகன் கிட்ட உள்ள போக விடணும். எங்கேனா இவ உள்ள போயிட்டு அவனுக்கு மோகம் தெளிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? ஆகையில நல்லவாடும் உள்ளே போக விட்டாது பண்ணுவனா. இதுதான் என்னுடைய ஒரு செயல். நான் இதோ இப்ப வந்திருக்கேன், இப்ப அரங்கத்துக்கு வந்திருக்கேன், மேடைக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி கஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். அகம் ஹி தேவசி மகாமோகஸ்ய தர்பசம்பவா ஸ்தம்போ நாம சதாகம பிரதிரோதகா பிரதிகாரி. வலிபிர விரலாபிஹி வஷ்ம சோபான கல்பம் த்ருத பதமதிரூடா துர்நிவாராஜரேயம் ததபி ஹியதி மாஸ்தாதிஹீ சஹசரதி மயா ஸஹு சைஷவே சங்கிரஹீதா. இப்ப சொல்ல போற விஷயம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். 60 வயசுக்கு மேல இருக்கிறவா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அந்தப்புறத்துல பரிஜனமா இருக்கிறவர்கள்லாம் நம்பிக்கையோட இருக்கிறவர்களா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இல்லாதவர்களா இருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறவங்களதான் அந்தப்புற பரிஜனமாக வச்சுப்பா. அந்த அந்தப்புற பரிஜனமாக ஒருத்தர விசுவாசத்தோட நியமிச்சுட்டாருனாக்க அவளை கொஞ்சத்துல போக விட மாட்டார். ஏன்னா இன்னொருத்தன் விசுவாசமானவனா கிடைக்கிற வரைக்கும் இவன் வயசானா கூட இவனையேதான் வச்சு வச்சுட்டு இருப்பான். வயசான காலத்துல இந்த கஞ்சிக்கு படுற வேதனைய சொல்றேன். என்னுடைய சரீரம் இருக்க இந்த சரீரத்துல நிறைய சுருக்கம் வந்துருக்கு. அந்த சுருக்கம் வந்ததுனால மடிக்கு மடிப்பா இருந்துட்டு இருக்கு. அது கிட்ட இருக்கு. ஒரு சுருப்பு சுருக்கம் வந்த உடனேயே இந்த மூப்புன்றது இருக்க கிடுகிடுக்கிட்டுன்னு ஏறி விட்டுறதான். நமக்கே தெரியும் நமக்கு கிழமாயிட்டோம்ன்றது. நம்ம எவ்வளவுதான் இந்த தலை முடிக்குவானா திருப்பி திருப்பி எதனா கருப்பு மைய பூசிக்கலாம், எத்தனா பண்ணிக்கலாம். முகத்துக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த சரீரத்தையோ முகத்தையோ இது சரீரம் தானா நமக்கு வயசாச்சுன்னா வயசு காண்பிச்சு தான் கொடுக்கும். அது எவ்வளவு ஒப்பனை பண்ணிருந்தாலும், புருஷனா இருந்தாலும் ஸ்திரீயா இருந்தாலும், இவளால தங்களுடைய மூப்ப மறைக்கவே முடியாது. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இத புரிஞ்சிக்காத எல்லாரும் இன்னைக்கு தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய மூப்ப மறைக்கிறதுக்காக எத்தையோ பண்ணிட்டு வீணான கஷ்டங்கள் எல்லாம் பட்டுன்னு இருக்கா. இது எதுவுமே தேவையில்லை. இப்ப இவர் சொல்ற கட்சிக்கு சொல்றான், அவிரலாபிகி வலிபிகி வஷ்ம சோபான கல்பம். என்னுடைய சரீரத்துல வஷ்மன்னா சரீரம், இதுல சோபான கல்பம் படிக்கட்டாட்டம் ஆயிடுச்சான். எதனாலன்னா அப்படியே ஒவ்வொருத்தர் மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பா இருக்கு, சுருங்கி போச்சு, உடம்பு மொத்தம் சுருங்கி போயிடுச்சு. இத பார்த்தோம்னா துருட பதம திருடா துர்நிவாரா தெரியும், சீக்கிரமாவே கிடுகிடுன்னு வந்துருப்பான். சில பேருக்கு பார்த்தோம், என்னடா நல்லா இருந்த திடீர்னு பார்த்தா இவ்வளவு கிழவனா போயிட்டிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பாக்கச்சே நம்ம ஸ்திரீக்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னா நம்மள கோச்சுப்பா, புருஷாலும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம சொல்லிக்கலாம், என்னடா இப்படி வயசானவனா ஆயிட்டே, இவ்வளவு முதிர்வு வந்துட்டு முதிர்ச்சி வந்துட்டு, உனக்கு இவ்வளவு கிழவனா போயிட்டேன்னு நம்ம சொல்லிடுவோம். துருத பதம் அதிரூடா துர்நிவாரம், துர்நிவாரா இது வாண்டான்னு சொல்லி சொன்னா கூட எப்படியான இந்த மூப்பு வராது தடுக்கணும் தடுக்கணும்னு பாத்தியானாக்கா, நீ என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. நீ எவ்வளவு யோகம் வேணாம், இப்ப சொல்ற யோகம் அந்த யோகத்தை நான் சொல்ல, இந்த சரீரத்துக்காக சரீரத்தை சரியா போஷணம் பண்றதுக்காக நீ என்ன வேணா இந்த எக்ஸசைஸ் சொல்றாள், இதெல்லாம் எவ்வளவு வேணா பண்ணிக்கோ, பண்ணினாலும் அந்த மூப்புன்றது தடுக்க முடியாதது, அது வந்து தீரமுத்திரி சகசரதி மயாசம் சைஷவே சங்கிரகீதா. சைஷவே சங்கிரகீதா வேத்ரயஷ்டி மம சகசரதி மயா அசௌ. இது ஒரு விஷயம் பாரு, இவ்வளவு வயசானா கூட, நான் சின்ன வயசுல இந்த அரண்மனையில வாயில் காப்பானாக நான் சேர்ந்தேன். யார் வாயில் காப்பானா இருக்களோ அவள்கிட்ட ஒரு பிறப்பன் தடி ஒண்ணு கொடுத்து வச்சிருப்பா, அந்த கொம்ப வச்சுருக்கணும். அவ அசௌ சைஷவே சங்கிரகீதா வேத்ரயஷ்டி சைஷவே சங்கிரகீதா. என்னுடைய சின்ன வயசுலயே நான் பிடித்திருந்ததாக இருந்துருக்கிறேன். இது வந்து இப்போ இத்த நான் எடுத்துருக்காது. அதை பின்னாசி வேற்றி இப்ப நான் என்ன பண்றது, ராஜசேவனம்ன்ற ஒரு விதி, நான் ரிட்டையர் ஆகி ஆத்துக்கு போனோம் தான் நினைக்கிறேன், ராஜா என்ன விட மாட்டேன்ற, உடம்பில்லையா வயசா ஆயிடுச்சு, இந்த வயசானதுனால மூக்கு அதிகமாயிட்டே இருந்துட்டு இருக்கு, அப்படி இருந்தா கூட ராஜா விடாததுனால நியதி பூம்னா தாதிரசி வேற்றி, அந்த வேற்றி இருக்க என்ன விடவே மாட்டேன்றது. ஆகையால இது எப்ப அந்த காலத்துல நான் எடுத்துட்டதா இருந்திருக்கிற அந்த கொம்ப என்னை விட்டு இது போகவே மாட்டேன்றது, நான் என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னா, சரி அப்படியே உனக்கு என்னத்துக்கு நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற, வேலை விட்டுருச்சுனாக்க வேலை செய்ய முடியலன்னா விட்டுட்டு போயிடலாம் இல்லையோ, அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காள் இல்லையோ, வேலை செய்ய முடியல வயசாகி போச்சு விட்டு போயிட்டு இருக்கணும். இப்ப ரெண்டு கத்தி இருக்கு, ஒரு கத்தி என்னன்னாக்கா இந்த நீதாயசு அநீதாயசு மாதிரிதான் இது. ரகசியத்துறை சாரத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறே, சில பேருக்கு நெய்தாயசு சில பேருக்கு அநீதாயசு அப்படின்னு சொல்ற, இந்த நெய்தாயசு அநீதாயசுன்னா என்னன்னாக்கா, நம்ம பறக்கச்சேயே ஜாத சித்திரம் மத்தியம்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு பறக்கிறோமோ அன்னைக்கு நமக்கும் ஒரு நாள் குறிப்பிட்டுதான் அனுப்பிச்சு வைக்கிற, இந்த தினத்துல இவனுக்கு மரணம் வருதுன்னு இருக்கு. அதுல நெய்தாயுசா இருக்கிறவாளுக்கு 70 வயசுலயோ 80 வயசுலயோ அவனுக்கு அவ்வளவு ஒரு தீர்மானத்தோட இருக்கிற விஷயமா இருந்துன்னாக்க, அந்த 70வது வயசுலயோ 80வது வயசுலயோ எத்தனை ஆயுஷ ஹோமம் பண்ணாலும் சரி, எத்தனை மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணாலும் சரி, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவனால இருக்க முடியாது. அப்படி இருக்கவா நெய்தாயுசு, அனேதாய் சென்றவா யாருன்னாக்க, இவனுக்கு ஒரு 45 வயசுல ஒரு கண்டம், அதுல போயிச்சுட்டான்னா அப்புறமா 70 வயசுல ஒரு கண்டம், அதுலயும் போயிச்சுட்டான்னா அப்புறம் அவனுக்கு 90 வயசு தான். இப்படி சொன்னமானாக்க, அதுல 45 வயசுல இருக்கிறவனுக்கு முதல்ல கண்டம் வருது, அதுக்கு பெரிய மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றான், அவங்க எல்லாம் அந்த ஹோமம் பண்ணி அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சு விடுறான். சரி, அப்புறம் எப்படா போவான் அவனுக்கு தெரியாது, 70 வயசுல இன்னொரு கண்டம் இருக்கு, அதுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ண அது போகுமா போகாதான்னு தெரியாது, அது 70 வயசோ அல்லது அதுலயும் ஜெயிச்சுட்டு 90 வயசோ தெரியாது, இது அனைத்து ஆயுஷா இருக்கிறவான்னு. அதே மாதிரி வேலைக்கு போறவாள்லயும் நேரம் அநியத்தம் இருந்துருக்கு, நேசமா 60 வயசு, நீ என்னாலும் சரி எவ்வளவு நன்னா வேலை செய்யறவனா இருந்தாலும் சரி, உனக்கு 60 வயசுக்கு மேல ஒரு நாள் கூட வேலை கிடையாது, 60 வயசு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இருக்க, அது கவர்மெண்ட் உத்தியோகம் மாதிரி இருக்கு, அதுக்கு 60 வயசுல சொல்றது இருக்கு, அது நேதாயி சொல்றது நீத்தமாக இருக்கிறது. அநீத்தமா இருக்கிறது என்னதுன்னா, 60 வயசு ஆயிடுச்சுன்னாக்கா அப்புறமா ஒரு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பா, அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பா, இப்படி 70 வயசு வரைக்கும் இப்ப காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்காள், வாத்தியார்க்கா, அப்புறமா 62 வயசு ஆச்சு, இப்ப 65 வயசு ஆச்சு, இன்னும் சில கேஸ்ல 70 வயசு கூட ஆயிருக்கு, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காள் இல்லையோ, இந்த மாதிரி இருக்கிறதுன்றது இது அநீதமான ஒரு விருத்திக்காள்னு அர்த்தம், நீத விருத்திக்காள் அந்தித விருத்திக்காள்ன்றது. இது இப்ப வரல, அந்த காலத்திலேயே வந்துடுது. இப்போ இவாளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றது பாருங்க, 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எல்லாரும் போறோம், இவருக்கு 65 வயசு கொடுத்துருக்கு. இப்ப இந்த 65 வயசு கொடுக்கச்சு, அந்த 60 வயசுக்கு மேல வேலை செய்யச்சு, ஒவ்வொரு நாளும் இவா என்ன நினைச்சுட்டு வேலை செய்வா, இதுதான் பார்க்கணும். இவா அனைத்து என்ன சொல்லுவா, பைசாய் போச்சு, நம்மளால முடியல, கஷ்டப்பட முடியல அப்படின்னு இருக்கும். அதே சமயத்துல இவ்வளவு பணம் யார் கொடுக்கறா, ஆத்துல உட்காந்தாக்கா யாரு இவ்வளவு பணம் கொடுக்கறான்ற ஒரு, இப்படிதான் இந்த கஞ்சிக்கையும் இப்ப அவசப்படுறாங்க. அவனுடைய அதாவது நம்ம கஞ்சிக்கு வார்த்தையினால சொல்றேன், என்ன என்னுடைய வயசு ரொம்ப வயசு வச்சு, எங்கன்னா வெளியில போகணும்னா கூட தைரியமா போறதுக்கு துணிச்சல் இல்லை, ஏன்னா எங்க இருக்கிறன்னா என்ன பண்றது, அடிபட்டிருந்தாக்கா என்ன பண்றதுன்னு பயமா இருந்துருக்கு. உன்னாகாத்து நம்ம பாட்டுக்கு போவோம்னு சஞ்சரிக்கிறதுக்கே விக்னவிதாயினிப்ராம், அதுக்கு தடங்களை ஏற்படுத்துறது இந்த வயசுன்றது. எல்லாரும் சேஃபா இருப்பா, வயதானவெல்லாம் தனியா போக கூடாதுப்பா, அவளுடைய கல்யாணம் போனோம்னா இவளும் போக மாட்டா, அவளும் யாரும் போகவும் விட மாட்டான். மூப்பு, இந்த மூப்புனாலையும் நிர்பாஜ்ஞையாக ராஜாவுடைய கட்டளையும் நிஷ்பீடிதோஸ்மி, ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன், என்ன பண்றது, என்னால ஒன்னும் ரொம்ப எனக்கு ரொம்ப பரிபவமா இருக்கு, முடியவில் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, மத்யோபலட்சித மனோரச பங்கதீனான்னு என் ஆசை இருந்திருக்க, அது நடு நடுல ஒரு மனோரசத்தை இருக்கு, மத்திய மத்திய அதாவது இப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறா, இந்த சம்பளம் கொடுத்துட்டு கடைசியில சொல்லி சொல்றாங்க, சமயங்கள்ல வரது இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறவாள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொடுப்பார், அந்த 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டு கிரமமா இருக்கக்கூடிய இன்கிரிமெண்ட் எல்லாம் வராது அவளுக்கு, அந்த 60 வயசுல என்ன பேசிக் பேயோ அந்த பேசிக் பே மாத்திரம் இன்னும் 3 வருஷம் கொடுக்கறேன், ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு அமௌண்ட் கொடுக்கறேன், இந்த அமௌண்ட்ல நீங்க 3 வருஷம் இருந்துருங்கன்னு சொன்னாக்க அப்ப இவாளுக்குள்ள மனசு வரும். நேற்று சொன்னா அதே பாடத்தை தான் இன்னைக்கும் நான் சொல்ல போறேன், நேற்று எவ்வளவு வேலை செஞ்சனோ அதே வேலையை தான் இன்னைக்கு சொல்ல போறேன் செய்ய போறேன் அப்படின்னு. நேற்று வரைக்கும் அவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இன்னைக்கு குறைச்சலாம் சம்பளம் கொடுக்கிறாள் என்று மனசுல ஒரு வேதனை. உன்னை யாருப்பா வர சொல்றா, நீ வாணாமே இந்த கன்சாலிடேட்டட் பேசி நீ என்னத்துக்கு வர, வாண்டாமே நீ அங்கேயே இருந்துரு அப்படின்னு சொன்னா அந்த ஆசை என்ன உடல ஆட்டில் இருந்தா இதுதான் யார் கொடுக்குறேன், அதையால என்ன பண்றதோ பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி சொல்றா. மத்தியோபலக்ஷித மனோரத பங்கதீனா, இன்னொரு விஷயம் அந்த சரீரத்துல மத்தியோபலக்ஷித மனோரத பங்கதீனா, இத்தனை நாள் வரைக்கும் கம்பீரமா நின்றுருக்கும், இந்த 60-65 வயசு ஆயிடுச்சு, அப்ப முதுகுல அடிபடுறது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி நிமிந்து நிக்க முடியல, தானா கூன் விழுது. இந்த கூன் விழுந்த பிற்பாடு பார்த்தோம்னா அப்பவும் ஆசை உடலையா, மற்றோலட்சித மனோரதங்கதீனம் வாஞ்சானசம்யதி வயா சகலம் பிரசாந்தம். வாஞ்சா நசாமியத்தி, என்னுடைய ஆசை இருந்துருக்கு அது ஒழியவே இல்லை, அப்படியே இருந்துருக்கு, என்ன சம்பாதிக்கணும் என்ன சம்பாதிக்கணும், எத்தனை வயசானாலும் இப்படியே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. வயசு தான் அதிகமாயிட்டு இருக்க தவிர இது போய் என்ன சொல்றது என்ன, அந்த வயசானவனா இருந்துருக்கிற கஞ்சிக்கு வேதனை பண்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு இந்த சமயத்துல வரைச்ச விபரீத லட்சணம். இது வந்து கெட்ட வழியில இது சொல்லிருக்கு, நல்ல வழியில இத பத்தி நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க அம்மா இருந்த, அதாவது நான் என்ன நானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன்னு நினைச்ச கூடாது நீங்க, அவெல்லாம் பெரிய பதிவிரக்க அத்திரி மகர்ஷி அனுசூய மாதிரி இருந்தவா அம்மா. அம்மாக்கு முதுகுல பூமி போயிட்டு கையில கொம்பு வச்சுட்டுதான் நடப்பா. இந்த கொம்பு வச்சுட்டு நடந்தா கூட ஒரு சமயம் வைத்தியத்துக்காக வந்து அந்த வைத்தியர்கிட்ட போயிருந்தேன், அம்மாவை அழைச்சும் போயிருந்தேன். அம்மாவை அந்த வைத்தியர் பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றும், அதாவது இனிமேல் அவளுக்கு இருக்க வேண்டிய ஸ்தி என்னன்னா யாரானா சாதம் போட்டாக்கா சாப்பிட்டு அவள் பாட்டுக்கு இருக்கிற காலத்துல இருக்க வேண்டிய ஒரு ஸ்தி அது. அவளுக்கு இனிமேல் வைத்தியம் எல்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப அவ்வளவா உச்சத்தம் இல்லைன்ற மாதிரி வைத்தியம் முதல்ல நினைச்சாரு. அவர் பார்த்து அம்மாவை பார்த்து கேக்குற, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கோ, உங்களுக்கு என்னத்துக்காக இப்ப வைத்தியம் பண்ணி என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரே பதில் தான், நான் இருக்கிற காலம் வச்சிருந்தோம் அவருக்கு சாத்தமது சாதம் நான் பண்ணி போடுறதுக்கு உண்டான தெம்ப நீங்க பண்ணி கொடுத்தங்கன்னாக்கா உங்களுக்கு என் ஆயுள் காலம் வரைக்கும் நான் கிருத்தஜத்தையோட நான் இருப்பேன் அப்படின்னு அம்மா சொன்னான். அப்போ இந்த வைத்தியர் கை கூப்பிட்டார், அம்மாவை கை கூப்பிட்டு காலை தொட்டு கண்ணில் ஒப்பிட்டு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், உங்களுக்கு வைத்தியமே பண்ண வேணாம் முடியாது, நீங்க பாட்டுக்கு ஆற்றுல இருங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நானு, ஆனா நீங்க சொன்ன வார்த்தை இருக்க உங்களுடைய மனசுல இருக்கிற ஒரு அந்த பரிசுச்சுரோஷ புத்தி இருந்துருக்க அது என்ன வைத்தியம் பண்ண வைக்கிறது, இது அந்த பரிசுச்சுரோஷக்கு அதாவது சொல்லிட்டு அவர் பண்ணேன், ஆனா அந்த பரிசுச்சுரோஷை அது ஒரு தடங்களாவே அம்மா நினைக்கலாது. அதை பத்தி நான் சொல்றேன், இது நல்ல விஷயத்துல ஆனா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல இது விபரீதத்துல புத்தி போயிட்டு இருக்கு. இப்படிதான் லோகத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கு, என்ன பண்றது, ஆஸ்தாந்தாவது அசேஷ தேக சாதாரண கதி ஜரா, தேசம் வந்த மாதிரி மூக்கு வந்த மாதிரி எல்லாருக்கும் தான் மூக்கு வர போறது, எல்லாரும் தான் இந்த மாதிரிதான் கட்டப்பட போற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல போற, இது வந்து இந்த மாதிரி வந்து என்னத்துக்காகடா இந்த வேலை அப்படின்னு சொல்லிச்சே சொல்லுவா, ஆனா ஏதோ கொஞ்சம் கொடுத்தா கூட போறோம், நம்ம வெறும உட்காந்துட்டு கிட்ட அங்கதான் இருந்துட்டு போவோமே நல்லா நினைப்பாள். தவிர யாரும் கிருஷ்ணா ரமான்னு ஆத்துல உட்காந்து நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இருக்க மாட்டாள். என்பது லோகத்துல எல்லாருக்கும் இருக்கிறது தான். இதெல்லாம் போய் நான் என்ன தெரியுது அப்படின்னா, ஏகா சுவச்சிட்டு மறுசத்தி இந்த ஜனங்கள் மொத்த பேருக்கும் காமனா இருந்த பொதுவாக இருந்திருக்கிற ஒரு துக்கமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக ஒத்தனையே ஒத்தம் மாத்திரம் அதுக்காக விசாரப்பட்டு ஆகாது. இப்ப லோகத்துல எல்லா இடத்துலயும் லஞ்சம் அதிகமா இருக்கு, பிராமணிகத்துவ புத்தி குறைஞ்சு போயிடுச்சு, தர்ம காரியத்துல ஈடுபடுறதே குறைஞ்சு போயிடுச்சு, சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேன்ற எத்தனையோ பேர் இப்படி எல்லாம் லோகத்துல இருந்துருக்கு. இது எத்தனையோ பேர் இருந்துருக்கு இந்த மாதிரி கட்டப்பட்டு இந்த மாதிரி இருந்துருக்கு. நான் ஒத்தம் மாத்திரம் வேதனைப்பட்டு என்ன ஆகும், என்னால எல்லாரையும் சந்தியாவந்தனம் பண்ண வைக்க முடியுமாண்ணா, என்னால எல்லாம் லஞ்சமே வாங்காதுன்னு சொல்லி வைக்க முடியுமாண்ணா. இது ஒரு பொதுவாக இருந்திருக்கிற உலகத்தை இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விபரீத, அதாவது இந்த கட்டத்தை ஒத்தம் மாத்திரம் மனசுக்கு அதுக்காக கட்டப்பட்டுட்டாக்க அதை தவிர்க்க முடியும். எல்லாருமே சேர்ந்துதான் பண்ணோம். இப்போ நல்ல விஷயத்துல எவ்வளவு வயசானாலும் ஆசை இருக்கிறதுன்றது மகான்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இது பெரிய பதிவிரதகளா இருக்கிறவாளுக்கு, சத்துக்களுக்கு, இவாளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்ன்றது நல்ல விஷயத்துல தொடர்ந்து ஆசை வரும். சாமானியர்களுக்கு எவ்வளோ நாள் வாழ்னாலும் பணத்தை சம்பாதிக்கணும், எவ்வளோ நாள் வாழ்னாலும் அந்த சரீரத்தை ரட்சணம் பண்ணணும், இப்படி தான் இவாளுக்கு எண்ணம் இருந்துருக்கு. வாஞ்சான சாம்யதி வயஹ சகலம் பிரசாந்தம். சகலம் பிரசாந்தம் வாஞ்சா நசாமியத்தின்னு எல்லாமே அதாவது அடங்கி போயிடுத்துன்னா கூட அப்ப கூட என்ன இருதுன்னாக்கா வாஞ்சா நசாமியத்தி, நம்ம ஆசை பணத்தாசை இந்த சரீரத்தை போஷணம் பண்றோன்ற ஆசைன்றது முடியறது இல்லைன்னு சொல்லி சொன்னார். இது பொதுப்படையா எல்லா வயசான வாழ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொதுப்படையான விஷயத்துக்கு ஒத்தர் மாத்திரம் விசாரப்பட்டா ஆகாது. அதுக்குதான் ஒரு லோகத்துல ஒரு நீதி சொல்றது, நகி ஜானபதம் துக்கம் ஏகா சோஜித்தும் அர்ஹதி. இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக ஒத்தம் மாத்திரம் வேதனைப்படுறதுன்றது ஆகாது. இது எல்லா வயசான வாழ்க்கும் இருக்கிறது, எல்லா வயசான வாழ்க்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துட்டு இருக்கிறது, எல்லா வயசான வாழ்க்கும் சரீர ரட்சணம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கிறதுன்றது இது பொதுப்படையாக இருந்துருக்கு. லோகத்துல எல்லாரிடத்துலயும் லோகத்துல பார்த்தோம்னாக்க தர்மமே இப்ப நிலைக்க மாட்டேன்றது, யாரும் நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன்றா, சத்விஷயத்துல பிரவருத்தி ஏற்பட மாட்டேன்றது, நல்ல உபன்யாசங்களை கேட்க மாட்டேன்றா, காலக்ஷேபத்துல பிரவருத்தி வர மாட்டேன்றது, இப்படி எல்லாம் நிறைய கட்டம் இருக்கு. சின்ன பசங்கள்லாம் யாருமே இதுல ஈடுபடுறதே இல்லை, எல்லாம் வயசான வாழ் தான் இதுல ஈடுபடுறாளேன்னு இவாளுக்காக நான் கஷ்டப்பட்டுமானாக்க நான் ஒத்தம் கஷ்டப்பட்டு என்ன ஆக போறது, ஒன்னும் ஆக போறது இல்லை, இது எல்லாம் சமுதாயத்துல நடந்தாதான் உண்டு. அகையில அந்த கன்ஷிக்கு சொல்லிக்கிறான்னா தனக்குள்ள இந்த மூப்புனால வர கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது, அந்த எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டத்தை நான் ஒத்த மாத்திரம் சொல்லி என்ன ஆக போறது, எல்லாம் இருக்கிற புகாரும் இருக்கட்டும், எது நடக்கிறதோ நடக்கட்டும்னு சொல்லி சொல்றா. ஆனா இப்ப நாம பிரார்த்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, வயசான காலத்திலயும் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து பெருமாள் இருக்கிற நாள்ல சத்விருத்தின்னு சொல்லக்கூடிய நல்லதுலயே எண்ணத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு தொண்டு புரிய முடியுமான, நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணும்படியாகவும் அதுக்கு உண்டான சக்தியும் கொடுத்து அனுகிரகிக்கப்படணும்னு சுவாமி தேசிகனோட திருவடி வாரத்திலையும் தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.